లక్ష్మీనాథ సమారంభాం నాతయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాం భుజయుగ్మ రుగ్మ వ్యామోహదస్తదితరామి త్రిణాయ మేమే అస్మద్గురోర్ భగవతో శదేక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే యోంత ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూక్తాం సంజీవయత్య కిల శక్తిధరస్వదాన్నా అన్యాంత హస్తచరణ శ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్ నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాశ్రిత సంత్రాసద్వాంత విద్వంసనోదయ ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమ వ్యోమ భాస్కర. సర్వేభ్య నమస్కార. రఘువీర గద్య ఉపన్యాసత్ర இன்னைக்கு நாம 54வது சூர்ணிகை 55வது சூர்ணிகைன்னு ரெண்டு சூர்ணிகையை பார்க்கலாம். யுத்தகலத்துக்காக யுத்தகலத்துல பிரவேசிச்சாச்சு. சமுத்திரத்தை தாண்டி அங்க போய் சிவேல பர்வதம் அப்படின்ற ஒரு பர்வதத்துக்கு அருகில வானர சைன்யங்களோடு விபீஷணன் கூடியிருக்க சுக்ரீவனோடு லக்ஷ்மணனோடும் சக்கரவர்த்தி திருமகன் அங்க எழுந்தருளியிருக்கார். இதுல எப்பேற்பட்ட ஒரு வானர சைன்யங்கள், சுக்ரீவனை தலைவனாக கொண்ட வானர சைன்யங்கள், மகாபலசாலியான விபீஷணன் கூட இருக்கார், சக்கரவர்த்தி திருமகன் இளைய பெருமாளோடு இருக்கார் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் கேள்விப்பட்டவர்கள் லங்கையில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுடைய வருங்காலத்தை நினைத்து பயங்கரமாக கம்பனமாயி, கம்பனம்னா ஒரு நடுக்கம், அந்த நடுக்கத்தோட ஒவ்வொருத்தராக வந்து சீதையை விட்டுட சொல்லுங்கோ சீதையை விட்டுட சொல்லுங்கோன்னு தன்னுடைய புருஷர்களிடத்தில் தெரிவிக்கிறாராம். ரகுவீர கத்தியத்தில் சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு சொல், சீதையை ராமனிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் அப்படின்னு. ஏன்னா ராமனுடைய பராக்கிரமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. சுவாமி தேசிகன் சொல்றார், திருதகதி தரும் தருமிருக வருத்தினி நிருத்த லங்கா வரோத வேபதுலாஸ்ய லீலோபதேச தேசிக தனுர்ஜா கோஷா. திருதகதி தரு மிருக வரூதினி நிருத்த லங்காவரோத வேபதுலாஸ்ய லீலோபதேச தேசிக தனுர்ஜியா கோஷாம். இது ஒரு விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய சூர்ணிகை. அடுத்த சூர்ணிகை நாகபாஷத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு சூர்ணிகை. திருத தரு திருதகதி தரு மிருக, ரொம்ப சீக்கிரமான கவனத்தை உடையவர்களான தருமிருக வரூதினி நிருத்த வானரர்கள் ஆகிய சைன்யத்தாலே நன்றாக தகையப்பட்ட அப்படின்னா தடுக்கப்பட்ட லங்காவரோத லங்கா பட்டணத்தினுடைய அவரோத வேப்பத்து அந்தப்புற ஸ்திரீகளுடைய சரீர கம்பமாகிற லாஸ்ய லீலா நர்த்தன லீலையுடைய உபதேசா உபதேசிக்கிற விஷயத்திலே தேசிக தனுர்ஜியா கோஷா ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய ஒரு தனுசை உடையவனே எங்கள் ரகுவீரனே ஜெய ஜெய அப்படின்னு எப்பேற்பட்ட வில், அந்த நான் இருக்கக்கூடிய அந்த நான் ஒளியை பிறப்பித்து ராட்சச மாத்திரர்களுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மகாவீரன் ரகுவீரன் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்ற. ரொம்ப அழகான சூர்ணிக்கை. இதுல ராமாயண கதை, அதாவது சமுத்திர தரணத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த கம்பம் ஏற்படுற முதல் சூர்ணிக்க பர்யந்தம் பார்த்தாலே வானரர்களுடைய ஒரு சிரேஷ்டத்தை நிறைய சொல்றார் ராமாயணத்துல. வானராணாம் ஹி சீதார்ணாம் வாகினி நலசேதுனாம். இன்னொரு இடத்துல சொல்லும்போது சீதாம் வாஸ்மை பிரயச்சாசு சயுத்தம் வா பிரதீயதாம். வேண்டாமே, இதெல்லாம் வேண்டாமே, கொண்டு போய் சீதையை கொடுத்துடலாமே, எதுக்கு இதெல்லாம், நாம ஏன் கஷ்டப்படணும். பயேன கம்பா வேப்பத்து அப்படின்னா பயத்தினால ஒரு நடுக்கம் ஏற்படுறது அவளுக்கெல்லாம். பெரியவாள் பெரியவாள் வியாக்கியானத்துல அழகா இந்த இடத்துல ஒரு ஸ்லோகம் பண்றா இந்த சூர்ணிக்கிய மனசுல வச்சுட்டு. ஆயோதனே நாட்டிய விதௌ யதீய தனுர்த்வன் நிர்நாட்டிய குருர்கரியான் லங்காவது வேப்பதுலாஸ்ய லீலாமசிக்ஷயத்தம் பிரணமாமி ராமம். எல்லாருக்கும் நடுக்கும், அந்த நடுக்கத்தினால எல்லார் மனசுலயும் ராமன் தான் குடிக்கொண்டிருக்கார். சர்வதா ராமனையே தியானம் பண்ணிட்டு இருக்கா, எங்க என்ன நடக்குமோன்னு தெரியலையே அப்படின்னு. கோஷகம் அப்படின்னா அந்த டங்கார சப்தம், நான அந்த தனுஷுல இருந்து அந்த நான் இருக்கு பாருங்க, அதுல இருந்து எப்ப பார்த்தாலும் டிங் டிங் சண்டுக்கு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அந்த சத்தத்தை உடையவன் எப்ப வேணாலும் எடுத்து பானப்பிரயோகம் பண்ணிடுவானோன்னு தோன்றது. அனவரத தனுர்ஜா ஸ்பாலனா குரூரபூர்வம் அப்படின்னு ஒரு பத்தியம். சர்வதா ஒரு தனுசை எடுத்து யுத்தம் பண்ணிட்டான்னா என்ன பண்றது. ஜாபந்த நிஷ்பந்த புஜேன யஸ்ய வினிஸ்வ சத்வக்த்ர பரம்பரேனா அப்படின்னா இன்னொரு இடத்துல. அதுவும் இது மம்மட்டர் சொல்ற வாக்கியம், இது இது ஒரு அலங்காரம், இது இந்த பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாகித்யத்துல வர ஒரு அலங்காரம். எப்ப பார்த்தாலும் ஒரு நடுக்கம் ராமன் விஷயத்துல அங்க இருக்கிறவா எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நடுக்கம். இந்த நடுக்கமே ஒரு நாட்டியம் போல இருக்காம், லாஸ்யம்னா நாட்டியம்னு அர்த்தம். இந்த நாட்டிய லீலை யார் ஆனார் ஆச்சாரியனா எப்படி இருக்காருனா, இந்த நாட்டியத்தை சொல்லித்தர இந்த நடுக்கம்ன்ற இந்த நாட்டியத்தை சொல்லித்தர ஆச்சாரியனாக தேசிக்கன ஆச்சாரியன் ஆச்சாரியனாக இருக்கிறார் ராமன். இது ஒரு ரசமான ஒரு பிரயோகம். சாகித்யகாரா இந்த சூர்ணிக்கையை ஆனந்தமா அனுபவிப்பான். சுவாமி தேசிகன் ராமனை இந்த இடத்துல ஆச்சாரியன்னே சாதிக்கிறார். யாருக்குன்னா ராட்சச ஸ்திரீகளுக்கு ஆச்சாரியனா இருக்கான். ஒரு டிங் டிங் ஒரு பேரொலி கேட்கறது, இந்த பேரொலி கேட்டுதுன்னா மாதர்கள்லாம் நடுங்கி போறா. அப்படியே நடுக்கத்துல நாட்டியம் ஆடுறாளாம் பயத்துல, இந்த கை கால்லாம் ஒதுராது, அது நாட்டியம் போல இருக்கான். அந்த நாட்டியத்தை கத்து கொடுத்த ஆச்சாரியன் யாரு அப்படின்னா சாட்சாத் சக்கரவர்த்தி திருமகன். இப்போ ராமாயணத்தில் பார்த்தால், ராமாயணத்துல இந்த இடத்துல சுக சாரணர் அப்படின்னு ரெண்டு அரக்கர்கள் குரங்கு வேஷம் போட்டு குரங்குகளுக்குள்ள புகுந்துடுறான். எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிடும் இல்லையா, வேஷம் போட்டவளை கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப சுலபம். 10,000 குரங்குகள் இருக்கு, அதுதான் ரெண்டு குரங்கு வேஷம் போட்டவா இருக்கா அப்படின்னா அசாதாரண தர்மங்களை கொண்டு கண்டுபிடிச்சிடலாம். அது வாழை முத்தம் கொடுக்கறதும் இது வாழை முத்தம் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். எப்ப எப்ப வாழை முத்தம் கொடுக்கறதுன்னு அதுகளுக்கு தான் தெரியும், உண்மையான குரங்குகளுக்கு தான். எப்பவுமே வாழை முத்தம் கொடுத்துட்டே இருக்கிறது வேஷம் போட்டவாளுக்கு தான் தெரியும். அங்க ரொம்ப பிரமாதமா சொல்றார் வால்மீகி பகவான் ராமாயணத்துல. இவர்களுக்கு மத்தியில வித்தியாசம் ரொம்ப அழகா காட்டுற ஒரு சொர்க்கம் பூர்த்தியாக, அவ்வளவு அழகா இருக்கு. இந்த சுக சாரணருக்கு நடிக்க தெரியல. சுவாமி தேசிகன் சொல்ற சுபாஷ் தனிவில ஏற்கனவே சொல்லியிருக்க, ஒருத்தருக்கு ஒருத்தன் சிம்மத்தை கூட்டிட்டு வந்தான் வீரனா இருந்தான், ஒருத்தன் நாய்க்கு சிம்ம வேஷம் போட்டு கூட்டிட்டு வந்தான், சிம்மாசனத்துல உட்கார வச்சு கர்ஜிக்க சொன்னான், சிங்கம் ஆச்சரியமா கர்ஜித்து ஒரு கம்பீரம் இருந்தது, பிரமாதமா கர்ஜனை பண்ணிட்டு நாய சிங்காசனத்துல உட்கார்ந்து ஆசனத்துல உட்கார்ந்து கர்ஜிக்க சொன்னான். நாய் எங்கிருந்து கர்ஜிக்கும், லொல் லொல்னு கத்திட்டு சாரமேயோ நசிம்ஹதீனர் சுபாஷ் நீவில. அத மாதிரி குரங்கு குரங்குதான், வேஷம் போட்டவன் வேஷம் போட்டவதான். அதுங்க பழம் சாப்பிடுற ஸ்டைலும், அதுங்க பேன் பாக்குற ஸ்டைலும், அதுங்க ஒருத்தோட ஒருத்து கத்திக்கிற ஸ்டைலும் கட்டிக்கிற ஸ்டைலும் இது வந்து இது அவளுக்கு வரல. அதனால இவ மாட்டின்ட்டா, அடி அடின்னு அடிச்சு எடுத்து போய் ராமனிடத்துல நிறுத்துறா சுக்கனையும் சாரணரையும். எதற்காக வந்தீங்கோ அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி ராவணனாலே அனுப்பப்பட்டன் ஆமான் இவர்கள் அரக்கர்கள் அப்படின்னு விபீஷணனும் சொல்லிவிடுறார். சொன்னவொடனே ராமன் பார்த்துண்டியா, சைன்யத்தை பார்த்துண்டியா, பூர்த்தியாக இதான் சைன்யம், நான் இதற்காகத்தான் இவ்வாறு அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அழைச்சிட்டு வந்த காரியத்தையும் சொல்லிட்டு இங்கிருந்து போய் நீ சொல்ல வேண்டிய விஷயத்தையும் மொத்தத்தையும் அழித்து விட்டு உன்னை ராவணனை அழிச்சுட்டு நான் சீதா பிராட்டிய என்னோடு சேர்த்துப்பேன், கவலைப்படாதே, ராவணன் இன்னும் எவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறானோ அவ்வளவு துன்பத்தையும் அனுபவிப்பான், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னால் பிராட்டியை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டால் அவன் தப்பிப்பான், மறுபடியும் ஒரு அவகாசம் தரேன், அப்படி இல்லை அப்படின்னால் கண்டிப்பாக ராவணனுக்கு அழிவு நிச்சயம் அப்படின்னு போய் சொல்லிடுங்கன்னு பார்க்கலாம். சுகனையும் சாரணையும் அம்சாச்சு, அங்க போனால் அங்க ஒரு சபை கூட்டம் நடக்கிறது ராவணனுடைய அதாவது அரசவையில தர்பாரில் நடக்கிறது. மால்யவான்னு ஒருத்தன், அவன் எவ்வளவோ சொல்றான் ராவணனுக்கு வேண்டாம் பான்னு, கேட்கல. விபீஷணன் போன வழியே போயிடுன்னு சொல்றான் மால்யவானை பார்த்து. மால்யவான் செஞ்சோற்று கடன் தீர்க்க அங்கேயே இருக்கன்றான். நிறைய இந்த இடத்துல விசாரங்கள் இருக்கிறதா ராமாயணத்தில் இருக்கு. சுக்கனும் சாரணானு போய் சொல்றாள், எல்லாத்தையும் கேட்டுக்கிறான். ராவணன் ஒரே படியா இருக்கான். ஜானகி நகுவாள் அப்படின்னு கம்பன் அழகா சொல்றான். ஜானகி சிரிப்பாளோ அப்படின்ற ஒரு பயம் தோத்து போயிட்டாள். இதை தவிர வேற எண்ணம் எதுவுமே கிடையவே கிடையாது. பார்க்கிறான் மொட்டை மாடியில் வால்மீகி பகவான் சொல்றார், மொட்டை மாடியில் உட்காந்து இந்த வானர கூட்டங்களை சிவேல பருவத்தில பார்த்துட்டு இருக்கான் எப்படி இருக்குன்றது. இங்க விபீஷணன் ராவணனுடைய பராக்கிரமத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கார், சைன்யங்கள்லாம் எப்படிப்பட்டதுன்னா சொல்லிட்டு இருக்கார். இவர் சொல்ல சொல்ல சுக்ரீவருக்கு கஷ்டமா போறது, ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி வர்றார். கிளம்பி வந்து ராவணனோட சண்டை போடுறார், சண்டை போட்டால் ஓங்கி குத்துறார். இவன் எதிர்பார்க்காதப்ப ஓங்கி குத்துறார், அவன் திருப்பி அடிக்கிறான், ரெண்டு பேருக்கும் சண்டை. சண்டையில் என்ன பண்றாரு, அங்க ராமன் சுக்ரீவனை ரொம்ப நேரமா காணமே காத்துட்டு இருக்கார். காத்துட்டு இருந்தால் பார்த்தா சுக்ரீவன் நேரடியாக ராவனுடைய கிரீடத்தை கொண்டு வரான். உடனே சொல்றார், வாண்டா இந்த மாதிரி குரங்கு தனம்லாம் அடிக்கடி பண்ணக்கூடாது, இவன் மாதிரி தனியா போயிட்டியே, நான் என்ன பண்ணுவேன், யார் இல்லாம சீதை இல்லாம இருப்பேன், பரதன் இல்லாம இருப்பேன், லக்ஷ்மணன் இல்லாம கூட இருப்பேன், சுக்ரீவா உன்ன போல நண்பன் இல்லாம இருக்க முடியாது, என்னால நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே, உன் குரங்கு வாழையெல்லாம் சுருட்டி வச்சுக்கோ திருக்குடந்தாண்டவன் சொல்றாரு, கொஞ்ச நேரம் உன் வாழையெல்லாம் சுருட்டி வச்சுக்கோ அவுத்து விட்டுறாதேன்னு சொல்றாரு பெருமாள். உடனே தேவர்கள் எல்லாம் என்ன இது பண்ணுவாளே, உயிர் துணைவன் நீ, நான் இந்த மாதிரி உன்னை விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன், நான் பண்ணது தப்புதான் அப்படின்னு சுக்ரீவன் வெட்கி தலைகுனிந்து நிக்கிறானா. கம்பன் சொல்றான், ஜடாயு பண்ணது போல நான் எதுவுமே செய்யல, குகனை பண்ணது போல நான் எதுவும் பண்ணல, சீதையாவது மீட்டு கொண்டு வந்தனா அதுவும் பண்ணல, ஆனா என்னுடைய பகைய ஒழிச்சேர வாலியின் இடத்துல இருந்த ஒரு பகையை ஒழிச்சு என்னை காப்பாத்தினேன், ஆனால் நான் உம்முடைய பகையை இன்னும் ஒழிக்காமல் இருக்கேன்னு நான் எதுக்கு வாழறது சுக்ரீவன் சொல்றான். உடனே விபீஷணன் இதை கேட்டு சுக்ரீவனை ஆற தழுவிக்கொள்றான். சுக்ரீவனை பார்த்து விபீஷணன் சொல்றான், ராவணனுடைய கிரீடங்களை பறித்தது அப்படின்றது ராவணனையே அழித்ததற்கு சமானம், சிவபெருமானாலேயே வால்மீகி பகவான் சொல்றார் சிவபெருமானாலேயே இதை செய்ய முடியாது, ஆனால் நீ இதை செஞ்சையே அப்படின்றார். அங்கதனை தூது அனுப்புறார், அங்கதன் போறான், ஒரு குரங்கு மறுபடியும் தூது வந்திருக்கான், ராவணன் பயப்படுறான், மறுபடியும் ஒரு குரங்கு தூதுவாடு, பார்த்தால் இது அந்த குரங்கு இல்ல சுவாமி, இது சின்ன குரங்கு, கொஞ்சம் சின்னதா இருக்கு, அது வயசான குரங்கு, இது கொஞ்சம் சின்ன குரங்கு, யாரா அந்த சின்ன குரங்கு வர சொல்லு, வர சொன்னால் நீ யாருறான்னு கேக்குறான். அன்னைக்கு ஒருத்தன் வந்தான் லங்கையே அழிச்சிட்டு போனா, நீ யாருறான், நான் நீ சின்ன பையனா இருக்கே, நான் வாலியின் மைந்தன், டேய் நீ என் பக்கத்துல உட்காரணும்டா, அதை விட்டுட்டு அங்க போய் நிக்கிறடா, உங்க அப்பனை கொன்ன வந்தா ராமன், எல்லாத்தையும் சொல்லி எவ்வளவோ கல்மிஷம் பண்ண பாக்கிறான். அங்கத்தினுடைய மனசுல ஒன்னும் பண்ணல, வாலியும் போச்சு, வாலியோட வாலும் போச்சு, என் சக்கரவர்த்தி திருமகனுடைய பெருமைகளை நீ தெரிஞ்சுக்கோ, சீதையை ஒப்படைச்சிரு, இல்லன்னா கடைசி கட்டமா உனக்கு சொல்றேன் முடியாது அப்படின்னு நீ சொன்னன்னா அடுத்தது போர்தான் அப்படின்ற. அதுக்கப்புறம் அங்கதன் சொல்லியும் கேட்கல. உடனே பெருமாள் போருக்கு ஆயத்தம் ஆயிட்டார். பீட்யமானம் சதர்மாத்மா வைதேகீம் அனுசிந்தையன் க்ஷிப்ரமா ஞாபயாமாச வானரான் த்விஷதான் வதே. என்னவனா இருக்கட்டும், நான் சீதையை விட முடியாது. அங்கர முகேனா பெரியவாள் சொல்ற, அங்கர முகேன சந்திஷ்டாபி ராவணசிய தௌரத்தியம் தௌராத்தியம் உபசுருத்திய. சரி, அவன் என்ன சொன்னாலும் கேட்கல, சரி கண்டிப்பாக போறதான் அப்படின்றத முடிவு பண்ணிட்டான். அராட்சசமிம் லோகம் அராட்சசமிமம் லோகம் கர்த்தாஸ்மி நிஹிதைஸ்தரை நசே நசே சரணமப்யேசி மாமுபாதாய மைதிலீம். இந்த லோகம் மொத்தத்தை ராட்சசர்களே இல்லாத லோகமாக மாத்திடுறேன்ற சந்தி மிச்சந்தி சாதவா அப்படின்னு ஒரு நியாயம். எப்பவுமே சாதுக்களா இருக்கிறவா சமாதானத்துக்கே தான் போவா, அனாவசியமா சண்டைக்கு போக மாட்டான். தேவையில்லாம சண்டை போடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. எடுத்தேன் கவுத்தேன் எல்லாத்துக்கும் நமக்கு தான் பலம் இருக்குன்னு ஒண்ணு, நமக்கு தான் வாய் இருக்குன்னு ஒண்ணு, நமக்கு தான் சாதுரியமா பேச தெரியும்னு ஒண்ணுன்னு பேசக்கூடாது, சண்டைக்கு போகக்கூடாது. எப்பவுமே சமாதானமா இருக்கணும். அமைதியா இருக்கிறவாள்லாம் சண்டை போட தெரியாதவான்னு அர்த்தம் கிடையாது. என்னைக்குமே அமைதியா இருக்கிறவா சண்டை போட்டா ரொம்ப கஷ்டம். திடீர்னு கோபம் வந்துருத்து, கோபமே வராதவாள் இருக்கா, திடீர்னு கோபம் வந்துருத்துனா ஒண்ணுமே பண்ண முடியாது. சாயங்காலம் ராத்திரின்னு எங்க வாத்தியார் சுவாமி இருப்பார், எனக்கு வியாக்கரண வாஸ்தர் வாத்தியார் சுவாமி கல்யாணபுரம் சுவாமி, கோபமே வராது. அத்தனை சாது, திடீர்னு ஏதாவது கோபம் வந்துருச்சுன்னா உள்ள ஆத்து உள்ள போவார், திருப்பி வெளில வருவார், சண்டை போடுவார், திருப்பி உள்ள போவார், திருப்பி வெளில வருவார். சாயங்காலம் மறுநாள் காத்தாலும் அதே பத்தியே பேசுறோம், சுவாமி நான் போய் அடியன் அடியன் தாசனா அடியன் அமைதியாரும் அமைதியாரெல்லாம் சொல்லிண்டே இருக்கணும். நம்ம எப்ப பார்த்தாலும் கோபம் வந்துருச்சுன்னா சகிக்கவே முடியாது. ஆனால் 365 நாள்ல 364 நாள் சாந்தமாவே இருப்பார். அவளை மாதிரி ஒரு சாந்த ஸ்வரூபி யாருமே கிடையாது. அப்படி இருக்கிறவளை திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்தினால கோபம் வந்துருச்சுன்னா சகிக்க முடியாது. எவ்வளவு சாதுக்களா இருந்தா என்ன பண்ண முடியும், இவன் தான் பொண்டாட்டியே கொண்டு போய் வச்சுட்டு விட மாட்டேன்னு சொன்னான்னா சரி போர் தயாராயிட்டாங்க. போர்ல வந்து முதல் நாள் போர் தான் நடக்கிறது. ரொம்ப அழகாக வால்மீகி பகவான் வர்ணிக்கிறார். இதுல வால்மீகி பகவான் வர்ணிக்கிறபடி பார்த்தால் வேற மாதிரி இருக்கு. சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக எடுத்த உடனே நாகபாஷத்தை பத்தி பேசிவிடுறார். 55வது சூர்ணிக்கை ககன சர கனக கிரி கரிமதர அணிகமய நிஜ கருட கருட நில லவகலித விஷய வதன சர கதன ககன சர கனக கிரி கரிம தர நிகமய நஜ கருட கருட நில லவகலித விஷய விஷவதன சர கதன. ஆகாசத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுவர்ணமயமா இருக்கக்கூடிய மேரு பருவத்தினுடைய குருவா இருக்கக்கூடிய தன்மையை உடைய, அதாவது மேரு பருவத்திற்கு சமானமானவர் அர்த்தம். நிகமமய நிகமன்னா வேதம் அர்த்தம். வேதாத்மா வேகேஸ்வரகான்னு சொல்லியிருக்கா. இப்ப வேத ஸ்வரூபனா இருக்கக்கூடிய வேத புருஷனா இருக்கக்கூடிய நிஜ ரத தாசஸ்தகா வாகனம் ஆசனம் துவஜகான்னு ஆளவந்தார் சாதித்தா போல, சர்வதா எம்பெருமானுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய கருட பெரிய திருவடியினுடைய, பெரிய திருவடின்றது கருடனுடைய திருநாமம், கருட நிலலவ பக்ஷத்தின் ஒரு காற்று, ரக்கையினுடைய ஒரு காத்து வேகம் இருக்கு பாருங்க, அதனுடைய ஏகதேசத்தினாலே கலித்த போயிட போயிட்ட விஷவதன சர விஷத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பானங்களுடைய கதன உபதிரவத்தை உடையவனே. கருடன் வரார் ஆகாசத்தில் சஞ்சரிக்கிறார் அப்படின்னு நாகபாஷங்கள் எல்லாம் பயந்து ஓடி போயிட்டு, அந்த அளவு கருடனுக்கு ஒரு பெருமை இருக்கு. ராமாயணத்துல கருடனுக்கு பிரசக்தி இல்லவே இல்லை. அவருக்கு ரொம்ப நாள் கோபமா பெரியவாள் சொல்றா, ரொம்ப நாள் கோபம், என்னடா இது இப்பேற்பட்ட அவதாரத்துல என்னுடைய பங்கு ஒண்ணுமே கிடையவே கிடையாதே அப்படின்னு, என்னுடைய பங்கு இல்லையே நான் என்ன பண்ணுவேன், நான் வரணுமே. ததோ முகூர்த்தாத் கருடம் வைணதேயம் மாபலம் வானராதுர் சர்வே ஜ்வலந்தமிவ பாவகம் தமாகதம் அபிப்ரேக்ஷ்ய நாகாஸ்தே விப்ரவத்ருவுஹு யஸ்தௌ சத்புருஷோ பத்தௌ சரபூதேர் மாபலௌ. அழகான ஸ்லோகங்கள். சுபர்ணோ சிகருத்மான். வேத வாக்கியம் சொல்றது வேத சுரூபனவன். நம்ம பிரதிதினம் சொல்லிருக்கோம் பத்ரங்கர்ண விஷ்ணு யாம தேவாஹ, அதுல சொல்றேன் வரோம் பிரதிதினம் கருடன் பத்தி. இந்திரஜித்து ரத்தம் சக்வா ஹதாஸ்வோ ஹதசாரதிஹின்னு சொன்னா, அங்கதேன மகாகாயா தத்ரைவாந்தர் தீயதே. அவன் கொஞ்சம் இந்திரஜித்து கொஞ்சம் ஏடாகூடமானவன். இந்திரஜித்தோட சரித்திரத்தை நாம நாளைக்கு பார்க்கலாம், ரொம்ப விஸ்தாரமா பார்க்கலாம் இந்திரஜித் எப்படிப்பட்டவன். அவன் நாகபாஷத்தை பிரயோகம் பண்ணிட்டான், எல்லா வானர சைன்யங்களும் சரி எல்லாம் சரி எல்லாம் மயங்கி ஊஞ்சிட்டு பெருமாள் வரைக்கும் எல்லாம் மயங்கி ஊந்துட்டான். யார் காப்பாத்துவான் அப்படின்னு கேட்டால், வானத்துல இதற்காகவே காத்திருந்தா போலே கருட பகவான் அங்கேருந்து கிளம்பி வரார். பக்ஷானில ஏகதேசம் படவே அப்படின்னு சொன்னார். ஒரு காத்து இருக்கு பாருங்கோ, அந்த காத்து அந்த ரக்கைய வீசுறதுனால ஏற்பட்டுதான். அந்த ஏகதேசம் அபவன்னு பன்னக பன்னகாஸ்திரஸ்தாக தமாகதம் அபிப்ரேக்ஷே நாகாஸ்தே விப்ரவத்ருவகான்னு சொன்னான். விப்ரத்ருவக இத மாதிரியான ஒரு ஒரு காத்து மிருத சஞ்சீவினின்னு சொல்றாளே, அந்த மாதிரி ஒரு ரக்கையிலேருந்து வீசக்கூடிய ஒரு காத்து. நாகபாசத்தில் இருக்கக்கூடிய விஷங்கள்லாம் நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறப்போ இவெல்லாம் மயங்கி கிடக்கக்கூடிய நிலையில திடீர்னு ஒரு வாயு வருது. அந்த வாயு ஏதே நாகா காத்ரவேயா தீக்ஷ்ணதம்ஷ்டா விஷோல்பனா. கத்ரு புத்திரர்களா இருக்கக்கூடிய விஷாதி சர்ப்பங்கள்லாம் நல்லா வேலை செய்யறதான். வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு கருடனுடைய அனிலம்னா வாயுன்னு அர்த்தம், இந்த இறக்கையிலேருந்து வரக்கூடிய வாயு பட்ட உடனே எல்லாம் ஓடி போச்சான் மொத்தமே. இந்திரஜித்தால ஏற்பட்ட நாகாஸ்திரம் எல்லாம் விமுக்தமா போச்சு, நாகபாஸ்திரம் தீர்ந்துது. இங்க நிறைய கேள்வி இருக்கு, பெருமாளால முடியலையா, கருடன் தான் பண்ணாரா இது, அவள் மயங்கி கிடக்கும்போது கருடன் காப்பாத்தலன்னா பெருமாள் கதி என்ன. கனகமலைன்னு சொல்றாளே, சுவர்ணமயமா இருக்கக்கூடிய அந்த வேதாத்மாவான கருட பகவான் இறக்கையிலிருந்து வரக்கூடிய காத்த கொண்டு காப்பாத்தினார் அப்படின்னால் என்ன அர்த்தம் அப்படின்னால், அதுக்கு சொல்றா சுவாமி தேசிகனே, நிஜ கருடன் ஒரு பதம் போட்டிருக்கார், நிஜ ரதன் ஒரு பதம் போட்டிருக்கார். சக்கரவர்த்தி திருமகனுடைய வாகனத்துக்கே இப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்குன்னா சக்கரவர்த்தி திருமகனுக்கு இருக்காதா என்ன? இது எங்க சொல்றாருன்னா ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல சொல்றார் பட்டர், ஸ்வயா தீப்தியா ரத்னம் பவதபி மகார்கம் நபிகுணம் ந குண்டத்வாதந்திரியம். ரத்தனத்துக்கே தன்னுடைய தீப்தியினால ஒரு அதிசயம் இருந்தால் கூட அந்யாகித குணத்வாரி தோஷங்கள் இல்லாமல் இருக்கிறபடிக்கினால பெருமாள் என்ன பண்றாரா, ரத்தனத்தை திருஷ்டாந்தமா வச்சு காட்டுறா, தன்னுடைய வாகனத்துக்கு இப்பேற்பட்ட சக்தின்றதை காட்டணும்ன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயத்தினால பண்ணாரா சுவாமி தேசிகன் இதை நிஜ ரத்தன பிரயோகம் பண்ணாராம். இந்த உத்ரேக்ஷ அலங்காரம் அப்படின்னு சில பேர் சொல்றா, அபூதோபம அலங்காரம் சில பேர் சொல்றா சாகித்யத்துல பெரிவாள், சில பேருடைய அபிப்பிராயம் இது உத்ரேக்ஷ அலங்காரம் சொல்றா. ரொம்ப அழகான விஷயம் நாகபாஷத்தை போக்கடித்தது அப்படின்றது. இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், நாளைக்கு இந்திரஜித்தை பத்தியும் கொஞ்சம் சொல்லிட்டு அடுத்த சூழ்நிலைக்கே பார்க்கலாம். தாசன்.